கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் செய்த சகல நன்மைக்காகவும் கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஈஸ்டர் வாழ்த்துக்களையும் சபை சார்பாகவும் எங்கள் குடும்பம் சார்பாகவும் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கர்த்தர் இப்படியாய் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறபடியினாலே நாம் இம்மட்டுமாய் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நாம் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்வை இம்மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறார். ஆகவே கூட நாம் கர்த்தருக்கு எப்பொழுதும் நாம் நன்றியை செலுத்தி கொண்டு எப்பொழுதும் தேவனை நாம் ஆராதித்துக் கொள்வோம், நன்றி செலுத்திக் கொள்வோம். இந்த நாளிலே கூட நாம் அறிந்திருக்கிற பிரகாரம் கர்த்தர் நமக்காக உயிரோடு எழுந்த நாள் என்பதை நாம் அறிகிறோம். நாம் உயிரோடு எழுந்தபடியினாலே, அவர் உயிரோடு எழுந்தபடியினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அது என்ன நம்பிக்கை என்று சொன்னால், நாமும் கூட அவரை போல உயிரோடு எழுப்பப்படுவோம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நாம் பார்க்க முன்பாக, இதை சரியாய் நாம் பற்றி கொள்ளும் முன்பாக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதாகமத்திலே இந்த உயிர்த்தெழுதல் சம்பவத்திலே என்ன நடந்தது என்பதை நாம் பார்ப்போம். இந்த உயிர்த்தெழுதல் சம்பவத்திலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்பட்ட போது, உயிர்த்தெழுந்தபோது சில முக்கியமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து அந்த பெண்களை சந்தித்தார், மரியாள் மகளிர் மரியாளை சந்தித்தார். சந்திக்கும் பொழுது, என்னை தொடாதே, நான் இன்னும் மகிமை அடையவில்லை என்று சொன்னார். ஆனால் இயேசு எங்கு போய்கொண்டிருந்தார் என்று சொன்னால், கலிலேயாவுக்கு போய்கொண்டிருந்தார். அவருடைய சீடர்களை வந்து சந்திக்கும்படியாய், அவர்களை சீடலை பலப்படுத்தும்படியாய், தான் உயிரோடு இருக்கிறவர் என்று காண்பிக்கும்படியாய் அங்கே போனதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக, அவர் மகிமை அடைய முன்பாகவே இந்த பெண்ணை அவர் சந்தித்து விட்டார். ஏன் இந்த தரிசனத்தை இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும், இங்கே என்ன இருக்கிறது, ஏன் அதை செய்தார்? நாம் வேதத்தின் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்பொழுது, உலகத்திற்கு அவரை அனுப்பும் முன்பாக என்ன நடந்துச்சு என்றால், மரியாளை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். மரியாளை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட பின்னர் அங்கே என்ன நடந்துச்சு என்றால், மரியாளுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். லூக்கா முதலாம் அதிகாரம் 29 வாசிக்கும் பொழுது அதை நாம் அறிந்து கொள்ளலாம். லூக்கா முதலாம் அதிகாரம் 29 வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம், பரலோகம் ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு அனுப்பினது. வாசி. அவர் யாசோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிலாவது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, எப்படியாலும் புத்தனி அறியேன் என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதிசிரமாக, பரிசுத்தாலும் உன்னதமானவருடைய பலம் உங்கள் நிலவும், ஆதலால் உள்ளத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தனாயிருக்கிறாயிருப்போம். பாருங்க, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இது மரியாளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, வாழ்த்துதல். அவளோ அவனை கண்டு அவள் வார்த்தையில் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்றால், அங்கே வாழ்த்துதலை தான் முதலாக சொல்லுகிறார். இது தேவனுடைய செய்தி அல்ல, இது தூதன் கொடுத்த வாழ்த்து செய்தி. அவனை கண்டு இந்த வார்த்தையில் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தான். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவாதியாகி. இப்பொழுதுதான் பரலோகத்திலிருந்து செய்தியை தூதன் சொல்லுகிறதை பார்க்கிறேன். முதலாவது, தூதன் வாழ்த்து செய்தியை சொன்னார். வாழ்த்து செய்தியை சொன்ன உடனேயே மரியாளுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று என்பதை பார்க்கிறோம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாது, இதுதான் தேவனிடத்து வந்து கொடுக்கிறதான செய்தியை அவர் சொல்லுகிறார். என்ன செய்தி சொல்லுகிறார் என்றால், நீ பயப்படாத, ஏனென்றால் கர்த்தருடைய கிருபை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த கிருபையினாலே நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதுதான் செய்தி. இந்த செய்தியின் முதல் பக்கம் என்ன, எப்படி தொடங்கினது என்றால், பயப்படாதே என்று தொடங்கினதை பார்க்கிறோம். இங்கே தூதர்கள் வந்த அநேக இடத்துல நீங்கள் பழைய ஏற்பாடு நீங்கள் பார்க்கலாம். அங்கே பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே என்று அங்கே தூதர்கள் வந்த இடத்துல எல்லாவற்றிலும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஜனங்கள் பயந்து போய் சில காரியங்களை நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கை பயந்து போய் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் அல்லது சொல்லப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் எதை குறித்தும் அவளுக்கு ஒரு பயம் அவர்களை ஆட்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தூதர் முதலாவது சொன்ன செய்தி என்னவென்றால் பயப்படாதே. வாழ்த்துதல் வேறு, செய்தி வேறு. செய்தியிலே அவன் சொன்ன காரியம் பாருங்கள், லூக்கா 2:7 வாசிக்கிறான். லூக்கா 2:7 இங்கே தூதர்கள் என்ன சொல், தூதன் என்ன சொன்னான், அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். பாருங்கள், இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த மக்கள் தூதனை கண்டவுடன் பயந்து போய்விட்டார்கள். அவனுக்கு சுற்றியுள்ள பிரகாசம் வெளிச்சம் தேவனுடைய பிரசன்னம் அது. ஆனால் இந்த மக்கள் பயந்து போய்விட்டார்கள். மரியாள் இடத்துல தேவனுடைய செய்தியை கொண்டு வந்த ஒரு தூதன் மரியாள் பயந்து போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் சிறு பெண்ணாய் கண்டிகையாக இருந்தார்கள், அவர்கள் பயந்து போய்விட்டார்கள். இங்கே தூதர்கள் வந்து மேய்ப்பர்களை காணும் பொழுது அந்த தேவனுடைய மகிமையை கண்டு ஜனங்கள் பயந்து போய்விட்டார்கள். தூதன் சொல்லுகிற முதலாவது செய்தி என்ன, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதுதான் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அப்ப செய்திக்கு முன்பாக அவன் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன, பயப்படாதீர்கள். பாருங்க லூக்கா 8:49-50 வாசி. லூக்கா 8, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான் என்றான். ஆமென். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏனென்றால் அந்த பயம் என்ன செய்யும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை நீக்கி போட்டுரும். நம்முடைய விசுவாசத்தை அழித்து போடக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் பயம். நமக்கு அநேகருக்கு தெரியாது, நாம் என்ன நினைக்கிறோம், நாம் விசுவாசித்து தானே இருக்கிறேன், எனக்குள்ள விசுவாசம் பலமா இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பயம் எப்பொழுது நம்மை ஆட்கொள்ளுமோ அங்கே விசுவாசம் நம்மை விட்டு போய்விடும் என்று பார்க்கிறோம். இன்னும் அநேக சம்பவங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அங்கே சீடர்கள் பயந்த போது படகு கவலப்போகுதுன்னு சொன்ன போது இயேசு வந்து என்ன செய்கிறார், ஏன் பயந்தீர்கள் என்று சொன்னார். பேதுரு இது பண்ண போது அவனை தூக்கிவிட்டு ஏன் பயந்தா என்று சொன்னார், ஏன் அவிசுவாசியா இருக்கிறான்னு சொன்னார். அங்கே விசுவாசம் விழுந்து போகிற இடம் எது என்றால் பயம். நம்ம அது பயம் எதை பற்றியும் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்த பயம் இருந்தாலும் அந்த பயம் என்ன செய்யும் என்றால் உங்கள் விசுவாசத்தை அது நீக்கி போடும் என்று பார்க்கிறோம். ஆகவே இங்கே ஜெபாலய தலைவன் அவன் இயேசுவை கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய மகளுக்காக ஜெபம் பண்ணும்படியாய் வியாதியாய் இருக்கிறார் என்று சொன்னபோது அங்கே செய்தி வருகிறது, இல்லை வியாதியாய் இருந்தவள் மரித்து போயாச்சு, இனி நீங்கள் போதகர வருத்தப்படுத்த வேண்டாம், முடிந்து போய்விட்டது, எல்லாம் முடிந்தது என்று செய்தி வருகிறது. இவர் வரும்பொழுது மகள் உயிரோடு தான் இருந்தார், வியாதியோடு இருந்தார், உயிரோடு இருந்தார். ஆனால் இப்பொழுது செய்து வந்து விட்டது, இயேசு இடத்துல ஓடி வந்தார், இயேசு காப்பாற்றுவார் என்று. இயேசு இடத்துல வந்த உடனே இயேசு காப்பாற்றல, மாறாக என்ன நடந்துச்சு, செய்தி திரும்ப வந்துச்சு, இயேசு செத்து போனார். ஏன் வந்துச்சு, அதுக்கிடையில் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு, இன்னொரு பெண் வந்து நெருக்கி கொண்டிருந்தால் அவர் தொட்டால் அப்போ இயேசு அதெல்லாம் இது பண்ணி கொண்டிருந்தார். அங்கே நேரம் போய்விட்டது, அவள் மறித்து போனார். இப்பொழுது செய்தி மறித்து விட்டால் எல்லாம் முடிஞ்சு விட்டது, இனி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போய் பிரயோஜனம் இல்லை, இனி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எதை கேட்டும் பிரயோஜனம் இல்லை என்கின்ற ஒரு சம்பவம் வரும் வரையில் இயேசு காத்திருந்துட்டு அந்த சம்பவம் நடந்த பிறகு ஈவன் அந்த செய்தி வந்து அவன் காதுகளில் விழுந்த உடனே இயேசு சொல்லுகிற முதலாவது வசனம், பயப்படாது, நீ பயந்துட்டாயிட்டா உன் விசுவாசம் போயிடும், உன்னுடைய விசுவாசம் போயிட்டா உனக்கு அற்புதம் செய்ய முடியாது நான், ஆகவே நீ பயப்படாது, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி இயேசு போய் அங்கே அற்புதம் செய்கிறதை, அங்கே மரணத்திலிருந்து எழுப்புகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பயம் மிக மோசமான ஒரு காரியம். அநேக ஜனங்கள் பயத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு எதிர்காலத்தை குறித்து பெரிய பயம், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு எப்படி, என்னுடைய வாழ்க்கை எப்படி, என்னுடைய எதிர்காலம் எப்படி, என்னுடைய வேலை எப்படி, இப்படியே போய்கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி போய்கொண்டிருந்தால் என்ன நடக்கும், நமக்கு பயம் இருக்குது. நாம் யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது நமக்கு பயம் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பயம் இருக்கிறது. பாருங்கள் மற்ற 28:1 வாசிப்போம், என்ன சம்பவம் நடந்தது என்பதை பார்ப்போம். இயேசு எதற்காக அந்த பெண்களை சந்தித்தார் என்பதையும் பார்ப்போம். அவருடைய திட்டமும் நோக்கமும் அது அல்ல. அவர் முதலாவது பரலோகம் போக வேண்டும், மகிமை அடைந்து பின்னர் அவர் காட்சி கொடுக்க வேண்டும். தேவனுக்கு தன்னுடைய பலியை ஒப்பு கொடுத்து விட்டு பின்னர் தான் மற்ற எல்லாருக்கும் காட்சி கொடுக்க வேண்டும். அது எல்லாருக்கும் கலிலேயாவில் தான் போகும்படியாக சொல்லியிருந்தார், கலிலேயாவுக்கு வரும்படியாக சொல்லியிருந்தார். அதுதான் அவருடைய வார்த்தை. ஆனாலும் அதற்கு முன்பாக இந்த பெண்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார். மற்ற 28:1 ஒரு வாசிங்க, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவருடைய ரூபம் இன்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த பனியை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததனால் விளக்கத்தில் செத்தவர்கள் போலானார். போதும், பாருங்க இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எப்போ உயிர்த்தெழுந்தார் யாரா சொல்ல முடியுமா? நம்ம சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாருன்னு சொல்லுகிறோம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் முடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி, கல்லை புரட்டி தள்ளின பிறகு இயேசு கிறிஸ்து வெளியில் வந்தாரா? இல்லை, காணையில் பைபிள் இல்லை. அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் முன்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உடைந்த மலையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததுனால், யாருக்கு பயந்ததுனால்? தூதனுக்கு பயந்தனர். அப்போ இயேசு கிறிஸ்து ஒருத்தரும் பார்க்கல. அப்போ இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பாக போயிட்டார். இயேசு கிறிஸ்துவை இந்த கல்லறையோ அதில் மூடி இருக்கிற கல்லோ ஒன்றுமே செய்ய முடியலை. இயேசு கிறிஸ்து போயாச்சு, கல்லறை மூடி தான் இருந்துச்சு. கல்லறை மூடப்பட்ட கல்லறையில் இருந்து தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியில் போயிட்டார். கல்லறை மூடி இருந்துச்சு, காவலருக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து போனதை யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. தூதன் வந்தது என்னத்துக்கேண்டா? இந்த மரியாளும் இந்த இவர்களும் வருவார்கள் என்பதை தேவன் அறிந்தபடியினால் இவர்கள் அதற்கு முன்பாகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஓய்வு நாளாக இருந்தபடியாய் காத்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பராமரிக்கும்படியாய் அதற்கு வாசனை திரவங்களை தடவி அதற்கு எல்லாவற்றையும் செய்து மீண்டும் அதை துணியினால் சுற்றி அதை அடக்கம் செய்யும்படியாய். ஏண்டா அவர்கள் நடந்தது என்ன? ஓய்வு நாள் தொடங்கிவிட்டபடியினாலே அவர்கள் அவசர அவசரமாக இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்து விட்டு போய்விட்டார்கள். இதற்காக அவர்கள் ஓடி வந்தார்கள். இவர்கள் பாருங்க எவ்வளவு ஆசாசியாக ஓடி வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அது வரைக்கும் காத்திருந்தாரா? இல்லை. ஏன் இருக்கல தெரியுமா? ஏன் இயேசு கிறிஸ்து அது வரைக்கும் காத்திருக்கல தெரியுமா? ஏன் இயேசு கிறிஸ்து இவர்கள் கொண்டு வந்த பரிமள தைலங்களை இயேசு கிறிஸ்து ஏன் போட விடையில? ஏன் இயேசு கிறிஸ்து அனுமதிக்கல தெரியுமா? இவர்களுக்கு முன்னுக்கு ஒருத்தி செய்துட்டார். இவர்களுக்கு முன்னுக்கு ஒருத்தி செய்துட்டால் ஆண்டவர் சொன்னார், எனக்கு மரணத்துக்கு அடையாளமாக இவள் செய்திருக்கிறாள். அங்கே ஏற்கனவே செய்து விட்டார். அதை கனப்படுத்தி கடவுள் என்ன செய்தார்? அதுக்கு பிறகு யாரையும் செய்ய முடியல. பாருங்க இயேசு கிறிஸ்து, பாருங்க இயேசு கிறிஸ்து, பாருங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னா சொன்னதுதான், அவர் கனப்படுத்தினா கனப்படுத்தினதுதான். அவருடைய கனத்தை யாரும் எடுத்து போட முடியாது. அவர் அந்த ஸ்திரியை கனப்படுத்தினார். அங்க எல்லாரும் அவளுக்கு மேல் பாய்ந்தார்கள். என்னத்துக்கு இதை உடைச்சி ஊத்தி அநியாயமாக்குகிறார்? ஏழைக்கு கொடுக்கலாமே, எளியவருக்கு கொடுக்கலாமே என்று அவர்கள் எல்லாரும் அங்கு வாதாடினார்கள். இயேசு சொன்னால், என்னுடைய மரணத்திற்கான அடக்கத்திற்கான காரியமாய் இவள் இதை செய்திருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவின் அடக்கத்துல யாரும் அதை செய்யவும் இல்லை. அவர் உயிர்த்தெழுதல் முன்பாக யாரும் அதை செய்யவும் இயேசு கிறிஸ்து அனுமதிக்கல. அதுக்கு முன்பாக அவர் போயாச்சு. இப்போ பாருங்க, தேவன் அறிவார் இந்த பெண்கள் வருவார்கள் என்று தெரியும். இங்கே காவலர்கள் அவனுக்கு பயந்ததனால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். யாருக்கு பயந்ததனால்? தூதர்கள். இப்போ இந்த தூதரின் சம்பவம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எப்போ போனார் என்று சொல்லல. ஓய்வு நாள் வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் என்றால் அந்த விடிஞ்சு வர்றதுக்கு முன்னுக்கே ஆண்டவர் போயாச்சு. விடிந்து வருவதற்கு முன்பாகவே போயாச்சு. இங்கே விடிந்து வரும்பொழுது ஒருவர் முகம் ஒருவர் பார்க்கக்கூடிய வெளிச்சம் வரக்கூடிய அந்த விடிந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் இவர்கள் இயேசு கிறிஸ்து இருட்டோடைய அவருடைய காரியத்தை அவர் செய்து விட்டார் என்று பார்க்கிறோம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். முதலாவது வார்த்தை என்ன வருது பாருங்க, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி பயப்படாதிருங்கள். இங்கே என்ன சம்பவம், சம்பவத்தை தெளிவாக பாருங்க. ஒரு கல்லறை இருக்கிறது, அந்த கல்லறைக்குள் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் வெள்ளிக்கிழமை இரவு அடக்கம் பண்ணப்பட்டிருந்தது. அதை பெரிய கல்லினால் மூடப்பட்டிருந்தது. இப்போ அதை சுற்றி ரெண்டு காவலர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கல்லறை திறந்திருக்கிறது. தூதன் அங்கே, பிரகாசம் உள்ள தூதன் அங்கே இருக்கிறான். அங்கே காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் செத்தவர்கள் போல பயந்து அந்த தூதனை பார்த்து கீழே விழுந்து கிடக்கிறார்கள். இந்த பெண்கள் வருகிறார்கள். இவர்கள் பார்வையில் இதான் அந்த பார்வை. இவர்கள் பார்க்கும் போது தான் சம்பவம் பார்க்கிறார்கள். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே இவர்கள் வரும்பொழுது எங்களுக்காக இந்த கல்லை யார் புரட்டுவார், ஒன்று. இன்னொன்று, இந்த காவலர்கள் அதை விடுவார்களா இல்லையா அதுவும் தெரியாது. வரும்பொழுது அந்த காவலர்கள் இவர்களை விடுவார்களா இல்லையா, என்ற காவலுக்கு யார் முத்திரை கொடுத்தா, அங்கே ரோம அரசாங்கம் கொடுத்துருக்கிறது. அதனால எல்லாரும் நினைச்சபடி திறக்கவும் முடியாது போகவும் முடியாது, திறக்கவும் முடியாது போகவும் முடியாது. ஆனால் இதை திறக்காமலே இருந்திருந்தால் இதற்குள்ள இயேசுவின் சரீரம் இருக்கிறதாகவே அறியப்பட்டு கொண்டிருந்திருக்கும். காவலர்களும் விட்டிருக்க மாட்டார்கள். ஆண்டவர் என்ன செய்தார், ஆண்டவர் போயிட்டார், போவதற்காக கல்லறை திறக்கப்படையில போயிட்டார் என்று நமக்கு காட்டப்படும்படியாய், உலகத்திற்கு காட்டும்படியாய், அந்த ஸ்திரீகளுக்கு காட்டும்படியாய் கல்லறையை திறந்து ஒரு தூதர் வானத்திலிருந்து வந்து திறந்து நின்று அவன் சொன்ன முதலாவது காரியம், பயப்படாதீர்கள். தெரியும், மனுஷனானவன் ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை பார்த்துட்டா பயந்து போயிடுவான். அவனுடைய இருதயம் நொறுங்கி போய்விடும், பயந்து விடுவான் மனிதன். அதுவும் இவர்கள் பெண்கள் வேறு, இவர்களிடத்துல வேறு எந்த ஆண்களும் வரையில. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சீடர்கள்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா, அழுது கொண்டிருந்தார்கள் என்று பைபிளில் வசனம். அழுது கொண்டிருந்தார்கள் என்று பைபிள் எடுத்து, எப்போ வெள்ளிக்கிழமை இயேசு மரணம், ஞாயிற்றுக்கிழமை காலையில், அது மட்டும் அவர்கள் அழுது கொண்டே இருந்திருக்கிறார்கள், ஒன்றும் செய்யலை, அழுது கொண்டிருந்திருக்கிறார்கள் சீடர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வாசிப்போம், வேதத்தில் இருக்கு, அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் மாத்திரம்தான் ஓடி வந்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இயேசுக்கு செய்ய வேண்டுமே என்று ஓடி வந்து அந்த சரீரத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று, இவ்வளவு காலம் உயிரோடு இருந்து எங்களோடு வாழ்ந்த, எங்களுக்கு நன்மை செய்த அந்த இயேசுவின் சரீரத்திற்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஓடி வந்தார்கள். எல்லாரும் அவர் சொன்ன வார்த்தையை மறந்து போனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்து எழுந்தார், உயிர்த்து எழுப்பப்பட்டாரல்ல, உயிர்த்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், இங்கே அவரை அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன். அதே இதோ உங்களுக்கு சொன்னேன்டா, அவருக்கு சொல்லும்படியா சொல்லப்பட்டது, நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். அதான் அவர் சொல்கிறார், இதோ நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன பரலோகம் எனக்கு சொன்னது என்ன, இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்னுக்கு போய்கொண்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்னுக்கு போய்கொண்டிருக்கிறார், நீங்கள் அங்கே போய் அவரை பாருங்கள், இதை அவருடைய சீஷருக்கும் போய் சொல்லுங்கள் என்று பரலோகம் சொன்னதை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ பாருங்கள், அவர்கள் பயத்தோடும் மகா சத்தத்தோடும் சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும், ஒரு பக்கம் சந்தோஷம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது, அந்த கல்லறைக்குள்ள அவரை காணல, இங்கே காவலாளிகளும் கிடக்கிறார்கள், ஆகவே யாரும் களவெடுத்திருக்கும் போயிருக்கும் முடியாது, ஆகவே அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். ஆம், அவர் சொன்னது எங்களுக்கு ஞாபகம் வருகிறது. ஆனால் இன்னொன்றும் அவர்களுக்கு இருந்துச்சு, அதான் முதலாவது இருந்துச்சு, பயம். அங்கே தூதன் சொன்னான் பயப்படாதிருங்கள், தூதன் சொன்னான் நீங்கள் பயப்படாதிருங்கள். யாருக்கு தூதன் சொன்னான், இந்த பெண்களுக்கு மாத்திரம்தான். காவலாளிகளை பார்த்து தூதன் சொன்னானோ, பரலோகம் காவலாளிகளை பார்த்து சொல்லிச்சோ, இல்லை தூதலுக்கு மாத்திரம், அந்த பிள்ளை அந்த பெண்களுக்கு மாத்திரம்தான் பரலோகம் சொல்லிச்சு, நீங்கள் பயப்படாதீங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் பரலோகம் கொடுக்குற வசனம் என்ன தெரியுமா, பரலோகம் கொடுக்குற ஆறுதல் என்ன தெரியுமா, பரலோகம் கொடுக்குற வாக்குத்தத்தை என்னப்பா, நீ பயப்படாதப்பா, என் மகனே நீ பயப்படாது, என் மகளே நீ பயப்படாதே, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து பயப்படாது, எதை குறித்து நீ பயப்படாது, என்ன நடந்து எல்லாம் முடிஞ்சு போயிட்டு மறிச்சாச்சு, இப்பொழுது 3 நாள் ஆகுது, சரீரம் நாரப்போகிறது, அதற்கு முன்பாக போய் அதை நாம் என்ன செய்ய வேண்டும், பரிமளம் பூச வேண்டும் என்று ஓடுகிறார்கள். தேவதூன் சொல்கிறான் பயப்படாது. ஆனால் இவர்கள் திரும்பி ஓடும் பொழுது அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு, இயேசு எங்கே இருந்தார், இயேசு எப்போ எழும்பிட்டார், இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு எப்பயோ முன்னுக்கு இயேசு எழும்பிட்டார், வேதத்தில் இந்த இடத்துல சொல்லப்படவே இல்லை, இயேசு எப்பயோ எழும்பியாச்சு. வேதம் என்ன சொன்னது, தூதன் என்ன சொன்னார், தூதனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, அவர் உங்களுக்கு முன்பாக கலிலேயாக போய்கொண்டிருக்கிறார், போகிறார், ஆகவே நீங்கள் ஓடுங்க, அவருக்கு பின்னுக்கு ஓடுங்க என்று தான் வேதம் சொல்லிச்சு. நமக்கு கொடுத்த சத்தியம், அவருக்கு கொடுக்கப்பட்ட வசனம், அவர்கள் நோக்கி ஓட வேண்டும். இப்போ சீசலில் போய் சொல்லிட்டு சீசலில் கூட்டிட்டு நம்ம ஓடுவோம் என்று இவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இவர்களுக்குள்ள மனசுக்குள்ள இன்னும் என்ன இருக்கு? பயம் இருக்கு. மனிதர்களாக இருக்கிறபடி நான் பெண்களாக இருந்து அவர்கள் பயத்தோடு அதை ஓடினார்கள், அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசலுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவளுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவர் பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி பயப்படாதீர்கள். பாருங்கள், இயேசுக்கு நன்றாய் தெரியும் இந்த பெண்கள் தனக்கு நன்மை செய்யும்படியாய் வந்தார்கள், நற்கிரியை செய்யும்படியாய் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. இன்றைக்கு அனைகர் அப்படி நினைக்கிறார்கள், இல்லை இல்லை உங்கள் பிரியர்களெல்லாம் இயேசு பார்க்க மாட்டேன், நீங்கள் நல்ல செய்தான் கிட்ட கிடையாது. உங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தான தர்மங்களும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையும், நீங்கள் செய்கிற ஒரு சதமாக இருந்தாலும் அல்லது உங்கள் சரீரத்தினால் நீங்கள் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும், நீங்கள் தேவனுக்கு நீ எதை செய்தாலும் தேவன் அதை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார், அதை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து பயந்து போகிற அவளுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துகிறார். யோசிப்பார், இயேசு கிறிஸ்து அந்த மக்களை வாழ்த்துகிறார், அந்த பெண்களை வாழ்த்துகிறார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தலை அவர் பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு, இந்த இடத்துல தான் மற்ற அதிகாரத்தில் தெளிவாய் வரும், மற்ற அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, மற்ற புத்தகங்களை வாசிக்கும் பொழுது தொடாதே என்று சொல்லுவார், நான் என்ன மகிமை அடையவில்லை என்று சொல்லுவார். அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரருக்கு கலிலேயாவுக்கு போகும்படி அவளுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அப்போ என்ன சொல்கிறார்? நீங்கள் செய்தி கேள்விப்பட்டது உண்மை, என்னை பற்றி அறிந்தது உண்மை, நான் உயிர் தெழுந்தேன் என்று நீங்கள் விசுவாசித்ததும் உண்மை. விசுவாசித்தார்கள், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை விசுவாசித்தபடினால்தான் சீஷருக்கு ஓடி போய் சொல்ல போகிறார்கள். அவர்கள் பார்த்ததும் உண்மை, எல்லாம் உண்மை, அவர்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு? அந்த விசுவாசம் செயல்படாதபடிக்கு அதை தடுக்கக்கூடிய ஒரு கருவியாக அங்கே பயமும் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. இது எல்லாம் நடந்து இயேசு தேவன் அவளுக்காக எல்லாவற்றையும் செய்து அவளுக்காக வாசலை திறந்து வைத்து அவளுக்காக காவலாளிகளுக்கு பயம் உண்டாக்கி அவர்களை மறித்தவர்கள் போல மாற பண்ணி அவர்கள் வந்து இவர்களை தடுக்காதபடியும் இவர்கள் போய் கல்லறைக்குள்ளே போய் பார்க்கும் வரையும் என்ன செய்தார்? கர்த்தர் எல்லா காரியங்களும் செய்தார். இவர்களும் அதை போய் பார்த்து விட்டு இப்பொழுது இவர்களுக்குள்ள விசுவாசம் வந்தது, இப்பொழுது இவர்களுக்குள்ள நம்பிக்கை வந்தது, இவர்கள் நம்பி விட்டார்கள், என்னுடைய ஆண்டவர் உயிரோடு எழும்பி விட்டார் என்று நம்பி விட்டார்கள். ஆனால் சாத்தான் என்ன செய்தான் தெரியுமா? பயத்தையும் கூட அனுப்பினான், பயத்தையும் கூட அனுப்பிட்டான். என்னடா, அங்கே இன்னொரு கூட்டம் அழுது கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், இங்கே இவர்கள் அங்கே போன உடனே அவர்களும் என்ன செய்துடுவார்கள்? பயத்தோடு இவர்கள் போனால் அவர்கள் இன்னும் பயமுடுத்தி விட்டுவார்கள். அரண்டவனுக்கு அரண்டவனு கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்று சொல்வார்கள். அதுபோல் பயந்து போய் ஒரு காரியத்தை செய்ய போனால், சொல்ல போனால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அங்கே போனவனும் என்ன செய்வான்? திரும்ப பயந்து போயிடுவான். இவர்கள் மீண்டும் பயந்து போய்விடாதபடி, இவர்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாய் அங்கே எல்லாரும் கலிலேயாவில் போய் தான் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் முதலே சொல்லியிருந்தார். அதற்கு பின்னரும் பரலோகம் அதே செய்தி தான் சொல்லி அனுப்பியும் இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு போன இயேசு கிறிஸ்து இந்த பெண்களுக்காக மீண்டுமாய் திரும்பி வந்து இந்த பெண்களை சந்தித்து இவருடைய பய நீக்கி அவளுக்கு முழு விசுவாசமாய் அவருடைய வாழ்வை மாற்றி அதுக்கு பிறகு அவர் அனுப்புகிறார். பாருங்க, தூதன் வந்து அனுப்பினான் போய் சொல்லுங்க, ஆனால் அங்கே பயத்தோடு போனார்கள். இயேசு கிறிஸ்துவே வந்துட்டார், சொல்லிட்டார், இனி பயப்படாதீங்க, நான் இதா இருக்கிறேன், பாருங்க நம்புங்க, நான் இதா இருக்கிறேன், பயப்பட வேண்டாம். இயேசு அவர்களே நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவளுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். என்ன, நீங்கள் என்ன கண்டுட்டீங்க, இப்போ அவர்கள் என்னை காண வேண்டும், அவர்களை போங்க. அவர்கள் போகையில் காவல் செய்த சில நடத்துக்களை வந்து இப்படி ஆய் சம்பவம் நடந்ததை நாம் அறியக்கூடியதாக இருக்குது. அதுக்கு பிறகு காசையெல்லாம் கொடுத்து இப்படி சம்பவம் நடந்தது. மார்க்கில் வாசிப்போம், மார்க்கில் இன்னும் அழகாய் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதை வாசிக்கும் பொழுது நாம் தெளிவான விளக்கம் உள்ளவர்களாய் நாம் பெற்றுக்கொள்வோம். மார்க்கு பதினாறு நான் வாசிக்கிறேனே. ஓய்வு நாளான போது மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது, வேதம் இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அதாவது வெளிச்சம் வரும்பொழுது, சூரியன் உதயமாக புதண்டார் வெளிச்சம் ஒருவரை ஒருவர் காணக்கூடிய, ஏனென்றால் அவர் போகிறது கல்லறைக்கு, இருக்கான இடத்துக்கு போகிறார்கள், ஆகவே ஓரளவுக்கு வெளிச்சம் வர வேண்டும் என்று சொல்லி உதயமாகிற போது கல்லறை நிறத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அப்போ இந்த எண்ணத்தோடு தான் அவர்கள் வந்தார்கள். வந்து அவர்கள் பார்க்கும் பொழுது அது ஏற்கனவே தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். இப்போ ஏன் வாலிபனை கண்டு பயந்தார்கள்? அங்கே ஒரு வாலிபன் உட்கார்ந்திருக்கிறான், வெள்ளை அங்கி தரித்தவனாய். இயேசு கிறிஸ்துவை வெள்ளை சிகரத்தினால சுற்றி அங்கே கிடத்தப்பட்டிருந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை காணல, அவருடைய அந்த வெள்ளை அங்கியில் மாத்திரம் கிடக்குது, அந்த கட்டப்பட்ட அந்த துண்டுகள் மாத்திரம் இருக்கிறது. இங்கே ஒரு வாலிபனைப் போல, ஒரு மனுஷனைப் போல ஒருவன் காணப்படுகிறான். இது என்னவோ, இவர் யாரும் ஏதோ செய்து விட்டார்களோ, அவருடைய சரீரத்தை கடத்தி விட்டார்களோ, கொண்டு போய் விட்டார்களோ என்று இவர்கள் பயப்படுகிறார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதரிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடி அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவருக்கு சொல்லுங்கள் என்றார். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவரிடத்தில் அவர் ஏழு பிசாசுகளை துரத்தியிருந்தால் அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தி அறிவித்தார். இப்போ இந்த வந்த இந்த பெண்களில் ஒருவர் யார்? மகதலேனா மரியா. இந்த மகதலேனா மரியாவுக்கு தான் முதல் இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறார். இப்போ அந்த மத்தையை வாசிக்கும் பொழுதும் இதை வாசிக்கும் பொழுதும் இப்போ ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு அங்கே மிஸ் ஆகிற காரியமும் இங்கே மிஸ் ஆகிற காரியமும் உங்களுக்கு ஒரே கொண்டினியூஸாக வரும். என்ன நடந்தது என்பதை தெளிவாய் பார்க்கிறீர்கள். அங்கே சீடரத்தில் போய் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது, என்னுடைய சகோதரத்தில் போய் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? அவரோட கூட இருந்தவர்கள் தூக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில். அப்போ சீடர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? வெள்ளிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அழுது கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே செய்யலை, ஒரு கிரியையும் அவர்களால் செய்ய முடியலை. துக்கம், அழுகை, வெளியில் போக பயம். எங்களுக்கும் எதுவும் நடந்து விடுமோ? நாங்கள் நம்பின, எங்கள் தலைவராய் நம்பின, இரட்சகராய் நம்பின, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நம்பின, அவருக்கு இந்த நிலை என்றால் எங்களுக்கு என்ன நிலை? அழுது கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக இடத்துல நாம் அழுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அழ வேண்டிய அவசியமில்லை, அவசியமே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அழுது கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கிறோம், இல்லை, என்னுடைய அழுகை யாருக்கு தெரியும், யாருக்கு விளங்கப் போகிறது? நான் படுகிற துக்கம் எனக்கு தான் தெரியும், நான் படுகிற வேதனை எனக்கு தான் தெரியும், நான் படுகிற பாடு எனக்கு தான் தெரியும். இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால், இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தால், வெளியில் போனாலே எங்களை பிடிச்சி வெட்டி போட்டுருவார்கள், எங்களை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சு போட்டுருவார்கள், இவ்வளோ ஆபத்தான நிலையில் நாங்கள் இருக்கிறோம், எங்களை காப்பாற்ற ஒருவருமே கிடையாது, பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு செய்தி வரையில, ஒரு தூதனும் வரையில, அழுது கொண்டிருக்கிறார். ஆனால் பரலோகம் யாருக்கு எதை கொண்டு சொல்ல வேண்டுமோ அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சொல்லிவிட்டது. இயேசு கிறிஸ்து அவருடைய தூதர்களை கலிலேயாவிலே சந்திக்க விரும்பின இயேசு கிறிஸ்து முதலாவது மரியாளத்தில் போயிட்டார். அவளுக்கு அங்கே காட்சி கொடுத்தார். ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தார் என்றுமே நம்ம சொல்லுகிறார். இப்போ பிசாசு அங்கே இல்லை அவளுக்குள்ள. அவர் துரத்தினா போயிடும். அவர் பாவத்தை மன்னிச்சா அதுக்கு பிறகு உங்களுக்குள்ள பாவம் இருக்காது. இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதுக்கு பயப்பட வேண்டுமோ அதுக்கு பயப்படுறதில்லை, எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு நம்ம நல்லா பயப்படுவோம். இதுதான் மனுஷனுடைய சுபாவம். நாம் எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு பயப்படுவோம், எதுக்கு பயப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அதுக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம், பயப்படவே மாட்டோம். லூக்கா 12:12 லூக்கா 12 4 வசனத்திலிருந்து வாசி. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு தாகத்திலே நரகத்திலே நரகத்திலே தள்ள வல்லவர்களுக்கு பயப்படுங்கள். அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாய் ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். மனுஷனுக்கு பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த மனுஷன் என்னதான் உங்களுக்கு செய்வேன்னு சொன்னாலும் அவனுக்கு பயப்படாதீங்க. அவனால் என்னதான் செய்ய முடியும், மேக்சிமம் உங்களுடைய உயிரை உங்களுடைய உடல்லேருந்து எடுக்க தான் முடியும். அதை ஒன்று தான், அதுதான் ஆக கூடினது, அதை தான் செய்ய முடியும். அதை தவிர வேற ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கு பயப்பட வேண்டுமா? உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுங்கள். தேவனுக்கு பயப்பட வேண்டும், தேவனுடைய சமூகத்துக்கு நாம் பயப்பட வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்திற்கு நாம் பயப்பட வேண்டும். இந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்று நம்பி நாம் வந்திருக்கிறோம். ஏன் நாம் நம்பி வருகிறோம் என்றால் அது தேவனுடைய வாக்கு திட்டம். தேவன் தெளிவாக சொல்லி இருக்கிறார், எங்கே இருவர் என் நாமத்திலே கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு அவருடைய நாமத்தினாலே நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இயேசு என்ற நாமத்தினாலே அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருந்தால் இந்த இடத்துல யார் இருக்கிறாங்க? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார். இந்த தேவன் நம் மத்தியில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? தேவனுக்கு பயப்பட மாட்டோம். ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு இடத்துல போங்களே, உலகத்துக்கு போங்க, உலகத்தில் போனால் உலகத்தில் மனிதர்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கருத்தை சொல்லுவார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போங்க சொல்லுவார்கள், உங்களை ஃபோனை ஓப்பன் பண்ணி வைங்கன்னா அங்கே போய் ஓப்பன் வச்சிடும். சத்தமாக கதைக்கக்கூடாது, சத்தமாக கதைக்க மாட்டோம். ட்ராவலில் பஸ்ஸில் போகும்போது சொல்லுவார்கள், இங்கே நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார்கள், சாப்பிட மாட்டோம். ட்ரெயினில் சாப்பிடலாம், ட்ராவல் பஸ்ஸில் நீங்கள் சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள், நம்ம செய்ய மாட்டோம். உலகத்தில் மனிதர்கள் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் நாம் பயப்படுவோம், கீழ்படுவோம். நாட்டாக அதை கீழ்படிய வேண்டாம் நான் சொல்லல, நம்ம கீழ்படிய வேண்டும், எங்கெல்லாம் கீழ்படிய வேண்டுமோ கீழ்படிய வேண்டும். ஆனால் நாம் பயப்பட வேண்டிய, கீழ்படிய வேண்டிய ஒருவர் இருக்கிறார், அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் பயபக்திக்குரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே என்று சொல்லுகிறார், அவர் பயபக்திக்குரியவர். இந்த இடத்துல அந்த பயபக்திக்குரியவர் இருக்கும் பொழுது நம்முடைய ஆராதனைகளும் நம்முடைய முறைமைகளும் நம்முடைய செயல்களும் நம்முடைய பேச்சுகளும் யாருக்கு பயப்பட வேண்டும்? எனக்கா? கிடையாது. தேவனுக்கு பயந்த வாழ்க்கை, தேவனுக்கு பயந்த மக்களாய் எங்க பயப்பட? ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் பயப்பட வேண்டிய ஒருவரை காண்பிக்கிறேன், அவருக்கு நீங்கள் பயப்படுங்கள். ஆனால் நம்முடைய பயம் மாறி போய் எங்கெல்லாம் பயப்படக்கூடாதோ அங்கெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் அங்கே மரியாளுக்கும் சரி, அங்கே அவருடைய சீடலுக்கும் சரி, எங்கெல்லாம் போய் அதுக்கு பிறகு நீங்கள் வேதத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பூட்டிருந்த கதவு மத்தியில் ஆண்டவர் போய் நடுவில் இருப்பார். நடுவில் நின்று சொல்லுவார், பயப்படாதீர்கள். உடனே ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாது, பயப்படாதீங்க, நான் தான். கடலில் அங்கே நடந்து போனார், சீடர்களுக்கு ஆவேசம் பயந்து பயந்தார்கள். உடனே ஆண்டவர்கிட்ட போய், பயப்படாதீங்க, நான் தான், பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் பயம். இந்த பயம் என்ன செய்யும்டா? நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் பயந்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி போடுவீர்கள், உங்கள் ஆத்மாலேருந்து போய்விடும். நீங்கள் தேவனுக்கு மாத்திரம் பயப்படுவதாக இருந்தால் போதும், அந்த பயம் மாத்திரம் போதும். அந்த பயத்தை தான் சாத்தான் திரிவுபடுத்தி மாற்றி மனுஷ பயமாக மாற்றி வச்சுருக்கான். உங்களோட வாழ்க்கையில் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நமக்கு இருட்டுக்கு பார்த்தா பார்த்தோம், அதுக்கு பார்த்தா பார்த்தோம், தனியாக போனால் பயம், இப்படி பல பயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிறோம். பயப்பட வேண்டாம் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம். எதற்கு பயப்பட வேண்டாம் என்றால், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம்னு வேதம் சொல்லுகிறதே, அதனால நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் கிடையாது. நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை தான், ஆனால் ஒருவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். அது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மற்றபடி நீங்கள் எந்த காரியத்தையும் பயப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கையின் எதிர்காலமாக இருக்கட்டும், உங்கள் காரியங்களாக இருக்கட்டும், உங்கள் திருமண காரியங்களாக இருக்கட்டும், வேலை காரியங்களாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், விசாவாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஏனென்றா நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்தில் தள்ள வல்லமுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டு காசுக்கு ஐந்து அடக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவர்கள் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், ஏன் பயப்பட வேண்டாம், ஏன் நீங்கள் மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம்ன்னா உங்களை பற்றி தேவனுக்கு நன்றாய் தெரியும். நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவராக இருந்தால் போதும், நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவராக இருந்தால் நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கையில் அநேக இடத்துல நான் பயந்த இடங்கள் உண்டு, அநேக இடத்துல நான் பயந்திருக்கிறேன், அநேக காரியங்களை நான் பயந்திருக்கிறேன். மனுஷருக்கு நான் சொல்கிறேன், மனுஷருக்கு நான் பயந்திருக்கிறேன், மனுஷருக்கு நான் பயந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் அந்த பயத்தை அவருடைய வசனங்களை கொண்டு மாற்றினார், உணர்த்தி மாற்றினார். இன்றைக்கு நம்மோடு பேசுகிற இந்த தேவன், அவர் உயிர்த்தெழுந்ததும் அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு பரலோகத்திலிருந்து சொல்லப்பட்டதுமான அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வதற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட செய்து பயப்படாதீர்கள் என்று தான் நமக்கு வேதம் கொடுத்திருக்கிறது. அதனால் எதை குறித்து பயப்படாமல் நிம்மதியாக வாழுங்க, நிம்மதியாக நித்திரை கொள்ளுங்க, நிம்மதியாக எழும்பி அடுத்த நாள் உங்கள் காரியங்களை செய்யுங்க. மனுஷனுக்கு எந்த இடத்துலையும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுக்கு பயப்படுங்க, கட்டாயமாக பயப்படுங்க. கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு பயப்படுங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு கட்டாயமாக பயப்படுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டாயமாக பயப்படுங்க. அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு தலைகீழான வாழ்க்கை வாழாதீங்க. கர்த்தருடைய பயத்தை தூக்கி போட்டுட்டு மனுஷனுக்கு பயப்படுற பயத்தில் எல்லாத்துக்கும் பயப்படுறது, எல்லாத்துக்கும் பயப்படுறது அதை விட்டுருங்க. உங்களோட வாழ்க்கை நீங்கள் பயந்து வாழ்வதற்கான வாழ்க்கை அல்ல. ஆனால் நாம் பயப்படக்கூடியவர்கள் என்று தேவன் அறிவார். நாம் எல்லாரும் எல்லா மனிதர்களும் பயந்து இருந்தார்கள், அழுதார்கள் என்று பார்க்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவர்கள் எல்லாரையும் திடப்படுத்தி பயப்படாதபடி அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து கர்த்தர் என்ன செய்தார், பலப்படுத்தி விசுவாசத்திலே அவர்களை மீண்டும் நிறுத்தினதை பார்க்கிறோம். நாம் மார்க்கிலே வாசிக்கும் மத்தையிலே வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய சிநேகரிடத்துக்கும் மார்க்கிலே வாசிக்கும் பொழுது நினைக்கிறேன், சிநேகரிடத்துக்கும் பேதருடத்திலும் போய் சொல்லுங்கள் என்று அவர் ஸ்பெசிஃபிக்காக அந்த பெயரை சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் மறுதளித்திருந்தவன், பயத்தின் மிகுதியால் மறுதளித்திருந்தான். அவன் பயந்து போனான் வாழ்க்கையை குறித்து, தன்னை குறித்து. ஆனால் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருந்தபடியே அவனுக்கு போய் சொல்லுங்கள். அவனுடைய பெயரை குறிப்பிட்டு ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் நம்ம அநேக இடத்துல நம்முடைய வாழ்க்கையை குறித்த பயம் நமக்கு இருக்குது. அதை குறித்து இனி பயப்படாதபடி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செவ்வனே செய்வோம். நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நாம் சரியாக செய்வோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் சரியாக வாழுவோம். பயத்தை ஒரு புறம் தூக்கி, நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது பயம் என்கின்ற அந்த எண்ணம் வந்துட்டாலே நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கொள்ளுங்க, இல்லை இது தேவனிடத்திலிருந்து வந்தது இல்லை, இது தேவனத்திலிருந்து வந்தது இல்லை. அடுத்த செகண்ட் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட மனசில் அந்த சத்தம் கேட்க வேண்டும், தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டும், தேவத்துவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்க வேண்டும். பயப்படாதீங்க, இயேசு கிறிஸ்துவோட சத்தம் கேட்க வேண்டும், பயப்படாது மகனே என்ற சத்தம் உங்களுக்கு கேட்க வேண்டும். அங்கே நாம் வேதத்தை பார்க்கும்பொழுது எந்தெந்த இடத்துலலாம் பயந்தார்களோ அந்த இடத்துலலாம் இயேசுவின் சத்தம் எப்படி கேட்டுச்சு, பயப்படாதேன்னு கேட்டுச்சு. இந்த சத்தத்தை நீங்கள் கேட்க பழகிக்கொள்ளுங்கள். இந்த சத்தத்தை உங்களை ஒவ்வொருவருடைய காதிலும் ஆண்டவர் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் பயப்படுகிற ஒவ்வொரு இடத்திலும், அதனால தான் பேக்மென்ஸ் பாடும்போது பாடினேன், பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன். நாம் கர்த்தரை நம்பி கர்த்தரின் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும். பயம் நமக்கு அவசியம் இல்லை, பயம் நமக்கு ஒன்றுமே செய்யாது. நம்முடைய வாழ்க்கையை அந்த பயம் அழித்து போட முடியாது. ஆனால் நீங்கள் பயத்திலேயே இருந்தால் அதை அழித்து போட்டுரும். நீங்கள் பயத்திலேயே தங்கி இருந்தால் அதை அழிச்சு போட்டுரும். அதனால் பயம் வேண்டாம். கர்த்தருடைய வேதம் நமக்கு கொடுக்குற, பரலோகம் நமக்கு கொடுக்குற இன்றைக்குள்ள நல்ல செய்தி, பயப்படாதீங்க. ஆகவே எல்லாவற்றையும் விட்டுருங்க, எல்லா பயங்களையும் நீக்கி பயம் இல்லாதவர்களாக இந்த இடத்த விட்டு நீங்கள் கடந்து போங்க. அது எந்த பயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், எந்த துக்கத்தோடையும் வந்திருக்கலாம். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறேன், நான் கேட்குறேன், அவர் துக்கத்தோடு வந்திருக்கிறார், அவர் கவலையோடு வந்திருக்கிறார். தேவையில்லை. துக்கம் கவலை எல்லாம் இந்த பயத்தினால் உண்டாகிறது, இந்த பயத்தினால் உண்டாகிறது. இவர்கள் அழுது கொண்டிருந்தார்களா சீஷர்கள், என்னத்துக்கு பயத்தினால்? இதெல்லாம் பயத்தினுடைய வருகைகள். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் பயத்தின் வருகை. அதை நீங்கள் அறிஞ்சு கொண்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ என்னுடைய வாழ்க்கையில் பயம் இருக்கு, வேண்டாம், நீக்கி போட்டுருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுது, பயப்படாது. பயத்தை முதலாவது தூக்கி போடுங்க. உங்களோட வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் பயத்தை தூக்கி போட்டுருங்க. உங்களோட வாழ்க்கை மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சீடர்கள் அதற்கு பிறகு பயத்தை நீக்கி போட்ட பிறகு ஆண்டவர் போய் அவர்கிட்ட போய் இனி பயப்படாதீங்கன்னு சொன்ன பிறகு அதற்கு பிறகு அவர்கள் வெளியில் வந்து பிரசங்கம் பண்ணினார்கள். அதற்கு பிறகு தேவனுக்காய் தங்களுடைய ஜீவனை கொடுத்தார்கள், தேவனுக்காய் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒப்பு கொடுப்போம். தகப்பனை நன்றி செலுத்துகிறோம், நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவரீர் ஆண்டவரே, இதோ பயத்திலே ஆண்டவரே இந்த உலகத்திலே பயத்தினால் ஆண்டவரே மக்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம் அப்பா. தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர், இதோ இந்த பயம் சாத்தானிடத்திலிருந்து வருகிறது என்கிறதை நாங்கள் அறிகிறோம். எங்களுடைய வாழ்க்கை அல்ல கர்த்தாவே, நாங்கள் பயப்பட வேண்டியவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உமக்கு மாத்திரமே நாங்கள் பயப்படவும், உம்முடைய சன்னிதானத்துக்கு மாத்திரமே நாங்கள் பயபக்தியாக இருக்கவும், உமக்கு மாத்திரமே நாங்கள் மதிப்பு கொடுக்கவும் தகப்பனை நீர் உதவி செய்யும்படி அச்சபம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனுக்கும் ஆண்டவரே அழிந்து போகிற எந்த மனுஷனுக்கும் எந்த சூழ்நிலைகளுக்கும் எங்கள் வாழ்க்கையில் வர வரக்கூடிய எந்த சோதனைகளுக்கும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஏற்படுகிற எந்த அவமானங்களுக்கும் நாங்கள் பயப்பட வேண்டியது இல்லை என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அது எதையுமே தேவரீர் நீர் கொடுக்கவில்லை என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஐயா, நீர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதிருங்கள், இந்த பயம் உங்களுக்குரியது அல்ல, இந்த துக்கம் உங்களுக்குரியது அல்ல என்று நீர் ஆண்டவரே அந்த சீடர்களையும் அந்த பெண்களையும் அப்பா விசேஷமாக அந்த மகதிலே நாம் மரியாதை ஆண்டவர் அந்த பயத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து அவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவர் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். சீடர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் நீர் போய் அவர்களுக்கு பிரத்யட்சமாய் ஆண்டவர் நீர் தரிசனமாகி ஆண்டவரே சோத்திரம் ஐயா அவர்களுடைய பயத்திலிருந்து அவர்களை நீக்கிவிட்டீரப்பா. இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பயத்தை நீக்கிவீராக. ஆண்டவரே சோத்திரம் ஐயா, உமக்கு ஆண்டவரே நான் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீரே. ஆம் பிதாவே சோத்திரம் ஐயா, நீர் நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிகிறோம். அநேகர் இதை நம்புகிறதில்லையப்பா. ஆண்டவரே சோத்திரம் ஐயா, இதோ அநேகர் ஆண்டவரே குருட்டாட்டமாய் ஆண்டவரே நாங்கள் பரலோகம் போய்விடுவோம் என்று ஆண்டவரே இருண்ட வாழ்க்கைக்குள்ளாய் பயந்த வாழ்க்கைக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை காண்கிறேன். தேவரீர் ஆண்டவரே மாற்றி போடுவீராக. இன்றைக்கு நீர் கொடுத்த முடிய வார்த்தை ஆண்டவரே அந்த பயத்திலிருந்து நாங்கள் வெளியே வரும்படியாய், இந்த வெளிச்சத்திற்குள்ளாய் நாங்கள் வரும்படியாய் தேவரீரங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளும் சரியாக இதை அறிந்து உணர்ந்து கொள்வார்களாக. விசேஷமாய் ஆண்டவரே துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்ருவை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசுவினுடைய நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறேன். எல்லா கீழ்ப்படியாமைக்கும் ஆண்டவரே ஏற்ற தண்டனையை நீர் கொடுக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே அப்பா. நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஜனங்களாய் பயபக்தி உள்ள ஜனங்களாய் உம்மொருவருக்கே நாங்கள் பயப்படுகிறவர்களாய் இருக்க ஆண்டவரே கிருபை செய்யும். ஆண்டவரே கிருபை செய்யும் அப்பா. தேவரீர் ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் இறுதிவரையும் காத்துக்கொள்ள ஆண்டவரே சோத்திரம் ஐயா. இந்த பயத்தை நீக்கி போட்டபடியினால் இந்த மக்கள் ஆண்டவரே இறுதிவரை சாட்சியாய் வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசத்தை காத்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே துதிக்கிறோம் ஐயா. பயத்தை எங்களை விட்டு நீக்கி போடும் ஆண்டவரே சோத்திரம். பயபக்தி உள்ளவருக்கு நாங்கள் பயப்பட ஆண்டவரே எங்களை மாழ்வை மாற்றி தரும்படியாய் எல்லாவற்றையும் திருப்பாத்திரை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பராய் இயேசு கிருஷ்ணாவை ஜெபிக்கிறோம். சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆகவே